கருதே வெளுப்பு கருப்பாயிரும் நோட்டே உறங்குன்ன பழமாளோரே உன்மாதச்சாயச் செப்புகள் அட்டி மறிக்கல்லே வேஷமெடுத்து அறியாத்த மொழிகளும் சொல்லி சொல்லுரைக்கா பைதல் போலே எல்லாம் மறந்தாடி திரவியிலே பொருளுற கூடும் மறவி என்ன மறந்தில்ல அறிவுகளுடைய பாதையொருக்கிய நீளம் என்ன மறந்தில்ல அறிவுகளுடைய பாதையொருக்கிய நீளம் என்ன மறந்தில்ல பழமாளோரே உன்மாதச்சாயச் செப்புகள் அட்டி மறிக்கல்லே உறங்குன்ன பழமாளோரே உன்மாதச்சாயச் செப்புகள் அட்டி மறிக்கல்லே